Voilà, main. Ok, voilà, voilà. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. மாமா, காஃபி. எத்தனை வருஷமா பாத்துட்டே இருக்க மாமா, இந்த ஓடாத வண்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு நாள் எப்படி ஓட போகுது பாரு. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாளாட்டுமா? தாயும் இல்லை, தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று, மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையும் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. மன்னாதி மன்னா, வீராதி வீரா, எங்கள் நண்பா பாண்டி. விளையாடும் சிங்கம், விலையில்லா தங்கம், எங்கள் நண்பா கவர் பாண்டி. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. தம்பி, என்ன பிரச்சனை? வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? என்ன பண்ற? கார் ஸ்டார்ட் ஆகல, தள்ளி விட்ட. அது ஏன் வண்டியா?